ரத்னானம் ஸ்ரீ வாஹேகுரு சாஹிபஜி சீல தரம ஜப பகத நாசினி அபிமான டேட பகரி ராகல ஹோம தேபிதரி கரம ஜப பகத நாக்கினி அபிமான டேட பகரி அமர ஜான சஞ்சிய காயா காச்சி ஜகரி ஜனேராஜ சாஜமக்கிய சாரியவரலகரி சந்தகத சாதனை கையா சரண பரே தோமரி பகரி கஹ கவீர இஹ பேனதி சோனியா மத காலாஹ ஜம கீ கபரி சந்தகத்தோ சாதனை கஹியா சரண பரே தோமரி பகரி கஹ கவீர ஏஹ பேனதி சுனியா மத காலாஹ ஜம கீ கபரி வாஹிகுரு ஜி கா கால்சா வாஹிகுரு ஜி கீ ஃபதஹே தில்லாவல ராகல ஹோ ஹமதே பிகரி சீல கரம ஜப பகத நாக்கினி ஹோ அபிமான டேட பகரி